மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான். அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான். மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா. பிறகு சுமந்து விட்டு இரவா பகலாதனந்தென உழைச்சதும், சருகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து, பசியே தெரியா மகனா வளர்த்ததும், எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே. எந்தாயி அவளை போ, யாரு இந்த ஊரிலே தியாகி, யாரு தியாகி, யாரும் இல்ல போடா. தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா. அவதான் கோயில், அவதான் உலகம். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா. மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான், மரமோ கொடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான். பலவித மரங்கள் என்ன, மரத்துல பழங்கள் என்ன, நிறத்தில் ருசியில் ஒவ்வொன்னும் வேறதான். பழமாய் பழுத்ததா, மிளகாய் இனிக்குமா, காயாயிருப்பதா, பொய்யா கசக்குமா, நல்ல வயிற்றில் பிறந்தா நல்லவனே தாண்டா, கெட்டது செய்ய மாட்டா வல்லவனே தாண்டா. அவனே மனிதன், அதை நீ உணரு. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வமது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான். அந்த தெய்வமது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான்.